وكان رسول الله صلى الله عليه وسلم يأمر بالباءة وينهى عن التبتل نهيا شديدا ويقول تزوجوا البدود الولود إني مكاثر الأنبياء يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام رواه أحمد விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் அல்லாஹ்வுக்கே புகழும் புகழ்ச்சி உண்டாதாக. சாந்தி மதமேந்திய சத்திய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபே தாபியீன்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஜுமாவுக்கு ஹாலராக இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்ல ஷானுஹுத்தால் அவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். இத்தகுல்லாஹுல் அலீம் அஸ் வஜல்ல வஅதீஹு கன்யம் சக்தி உள்ள ரப்பல் இஸ்ஸத், அல்லாஹ்வை பயந்து அஞ்சு நடந்து கொள்வீர்களாக. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ஒரு புனிதமான நாளையில் இருக்கின்றோம். சையதுல் ஐயாம் நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. புனிதமான நேரத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் ஹக்கு ஜல்ல ஷானுஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், اذا نودي للصلاه من يوم الجمعه فاسعوا الى ذكر الله وذروا البيع. ஜும்ஆவுடைய நாளிலே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால், அதான் சொல்லப்பட்டு விட்டால், உங்கள் வியாபாரங்களை விட்டுவிட்டு நீங்கள் பள்ளிக்கு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் கூறக்கூடிய நேரம். நேரங்கள் பிஸியான டைம்ல குறிப்பான நேரத்தை நமது அனைத்து சோழிகளையும் விட்டுவிட்டு வந்து உட்கார்ந்திருக்கிறோம். எனவே இந்த சொற்ப நேரத்தை பிரயோஜனம் உள்ள நேரமாக நாம் கழிப்பதற்கு அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, பொதுவாக இன்று உலக ரீதியில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சர்வதேச மட்டத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முஸ்லீம்களுக்கு எதிராக பல பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருகின்றது வேர்ல்ட் வைட். இந்த பிரச்சாரங்களில் ஆகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முழு உலகத்திலேயும் வைக்கப்படுகின்றது. அந்த குற்றச்சாட்டில் ஒன்றுதான் முஸ்லீம் சமுதாயத்தின் இனப்பெருக்கம் அதிகரிப்பு. முஸ்லீம்களுடைய கற்பம் தரிப்பு விகிதம், முஸ்லீம்களின் கற்பம் தரிப்பு விகிதம் அதிகரித்திருக்கின்றது. முழு உலகத்திலேயும் இந்த ஒரு குற்றம் சுமத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆப்பிரிக்காவிலும் தான், அதாவது ஐரோப்பாவிலும் தான், சவுத் ஏசியாவிலும் தான், எந்த கண்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரிட்டிஷ் உட்பட, அமெரிக்கா உட்பட, பெல்ஜியம் உட்பட, அங்கே சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து, இங்கே இந்தோனேஷியா பங்களாதேஷிலிருந்து, முழு நாடுகளும், இலங்கை உட்பட பல நாடுகளில் முஸ்லீம்களை பற்றி வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, ஓவர் பாப்புலேஷன், அதிகம் பிள்ளை பெற்றுக் கொள்கின்றார்கள். கனவான்களை, இப்பொழுது நமக்கு ஒரு டவுட், ஏ அப்பா, நாங்க முஸ்லீம்கள் 29% இன் த வேர்ல்ட், உலகத்தில் 29% சாதாரணமாக சொன்னால், இப்படி இருக்கும் பொழுது எக்கச்சக்கமான நீங்கள் இருக்கின்றீர்கள், 31% கிறிஸ்டியன்ஸ், இப்படி இருக்கும் பொழுது நீங்களும் கல்யாணம் முடிக்கிறீங்கள நம்ம மாதிரி, நீங்கள் உங்களுக்கும் மனைவி மக்கள் மனைவி இருக்கின்றார், உங்களுக்கும் வீடு இருக்கின்றது, உங்களுக்கும் ஆசை தேவைகள் இருக்கின்றது, ஏன் நீங்களும் புள்ள குட்டிகளை பெற்றுக் கொள்ளக் கூடாது? இது முழு உலகத்திலும் கேட்கப்படக்கூடிய கேள்வி. நாங்கள் அதிகம் பிள்ளை குட்டிகளை பெற்றுக் கொள்கின்றோம் என்று கூறுகின்றீங்களே பாப்பா, உங்களுக்கும் மனைவி மாதிரி இருக்கத்தானே செய்றாங்க, ஏன் நீங்க புள்ள குட்டிகளை கூட பெற்றுக் கொள்ள கூடாது என்று கேட்டால், இலங்கையில் மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, இஃப் இட் யூஎன்ஓ ஆக இருந்தாலும் தி ஆன்சர் இஸ் சைலன்ஸ். முடிவு, ஏன் நாங்க புள்ள குட்டி அதிகம் பெற்றுக்கொள்றோம் குத்தம் என்றீங்களே, நீங்களும் பெற்றுக்கொண்டா முடிஞ்சு என்று கேட்டால், ஐக்கிய நாட்டு சபை கூட கொடுக்கக்கூடிய பதில் அமைதி, பதில் கிடையாது. அப்படி என்றால் இதற்கு பின்னால் என்ன இருக்கின்றது? ஏன் முழு உலகத்திலும், ஏன் முழு உலகத்திலும் முஸ்லீம்களுடைய பாப்புலேஷனை பற்றி பேசப்படுகின்றது? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இதற்கு ஒரு விரிவான விடயம் அரை மணித்தியாலத்தில் விளக்கப்படுவதாக இருந்தால் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன், அறிமுகத்தை மாத்திரம் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அல் ஆக்கிலு பில் இஷாரா என்று சொல்வார்கள், நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். கணேசுக்குரிய கனவான்களே, இதற்கு உள்ள ஆக பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்று உலகத்தில் முஸ்லிம்களுடைய பாப்புலேஷன் உலக மட்டத்தில் கண்ணில குத்துறதுக்கு காரணம் எங்க விட்ட தவறுன்னு சொன்னால் அர்ருபூபியா அல் ஈமான் பிர்ருபூபியா அல்லாஹ் ரப்பு என்ற விஷயத்தில் வந்த தவறுதான். ஏனென்றால் பொதுவாக தெளிவாக நாம் விளங்க வேண்டிய ஒரு விடயம், முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் உள்ள ஆகப்பெரிய டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? செலவணங்கிறதோ அல்லது மனிதர்களை மனிதர்கள் வணங்குவதோ, இது எல்லாத்த விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறேன்னு சொன்னால் ருபூவியத்தில் உள்ள பிரச்சனை. நாங்க பைபிளை பரப்பினாலும் சோராவை எடுத்துக்கொண்டாலும் அல்லது வேனே வேதங்களை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு பார்க்கலாம், நாம் சொல்லுவோம் அரே அந்த வேதத்தில் வேதங்களையும் கடவுள் ஒன்று சொல்லிதான் இருக்குது, பைபிள்லையும் கடவுள் ஒருவன் என்று சொல்லிதானே இருக்குது, தோராவிலும் சௌராத் தோரா இன்று தோரா என்போம், தோராவிலும் கடவுள் ஒன்று என்று செல்லப்பட்டிருக்கின்றது, இந்து வேதங்களிலும் ஏகம் பிரம் சத்தியம் கடவுள் ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கிறது ருபூவியத்தில், உலமாக்களுக்கு விளங்கும் வித்தியாசம் இருப்பது ருபூவியத்தில். லேசா சொல்றதாக இருந்தால் எங்களோட பாஸ்டர் சொல்றதாக இருந்தால் நாங்க சொல்லுவோம் நடந்தது நடப்பது நடக்க போவது அனைத்தும் அல்லாஹ்வினால் நடக்கும். அவர்கள் சொல்வார்கள் எங்கட தலைக்கு எங்கட கை, எங்கட தலைக்கு எங்கட கை, நாங்க சம்பாதிச்சா எங்களுக்கு, நாங்க தொழில் செஞ்சாதான் எங்களுக்கு, நாங்க பொழைச்சா தான் எங்கட குடும்பம், நான் படிச்சா தான் எனக்கு பட்டம். இது ஈமானுக்கு மாற்றமான நம்பிக்கை. நாங்கள் சொல்வோம் படிப்போம் பதவியை எடுப்போம் சம்பாதிப்போம் தொழில் செய்வோம் என்றாலும் அல் மாலிக் ஹுவல்லா எங்களை படைச்சது அது அல்லாஹ், எங்களை பரிபாலனம் செய்வது அது அல்லாஹ், எங்களுக்கு தின்னத்தாரதும் அல்லாஹ் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனா அவர்கள் இன்னும் லேசா சொன்னால் ஈமான் கொண்டவர்கள் மூமின்கள் நம்புவது ஹாலிக் அல்லாஹ், ஈமானுக்கு மாற்றமானவர்கள் நம்புவது மஹ்லூக் படைப்பினங்களை. இஸ்லாம் சொல்லி தந்திருக்கூடிய வழியை பாருங்க, ஒன்று நடந்து முடிச்சுட்டா அல்ஹம்துலில்லா. ஹதீஸ்களின் சுருக்கத்தை சொல்லிக் கொண்டு போகின்றேன், சுற்பமான நேரம், ஹதீஸ்கள் தெளிவா வருது. நல்ல விஷயம் நடந்து முடிஞ்சிட்டா அல்ஹம்துலில்லா மாஷா அல்லாஹ், கெட்டது நடந்துட்டா இன்னாலில்லா. பின்னால் நடக்க வேண்டுமா? இன்ஷா அல்லாஹ். தூங்க போறீங்களா? பிஸ்மிக அல்லாஹ். எழுப்பிட்டீங்களா? அல்ஹம்துலில்லா. ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் என்றுதான் இஸ்லாம் சொல்லி தருகின்றது. ஏன்? எங்களை தூங்க வைக்கிறதும் அல்லாஹ் தான், முழிக்க வைக்கிறதும் அல்லாஹ் தான். ஆனால் ஈமானுக்கு மாற்றமான மெட்டீரியலிசம் சடவாத கொள்கை எப்படி சொல்லும்? மனுஷனுக்கு அவன் செய்யறதுதான் அவனுக்கு. இதனாலதான் மூமின்களுக்கும் மூமின் அல்லாதவர்களோட வார்த்தைகளை கூட பார்க்குவோம். இன்னைக்கு எங்கட படிச்சவங்களும் வருது வார்த்தை, ஏதாவது நடந்தால் வாட் அ ஷேம் வாட் அ பேட், எந்த அளவுக்கு ஷிட் என்ற வார்த்தை அடிக்கடி பேசுறோம். எவ்வளவு கேவலமான வார்த்தை, மலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அசிங்கத்துக்கும் தவறுதலுக்கும் ஷிட் என்று பாவித்தாலும் அந்த வார்த்தையின் அசில் கருத்து மலம். படிச்சவங்கன்னு சொல்லி பள்ளிக்குள்ள கால் தவறினாலும் இன்னால் இல்லா சொல்றதுக்கு பதிலாக ஷிட், டைமுக்கு வரல வாகனம் டிரைவர் லேட், இன்னால் இல்லா சொல்ற இல்ல ஷிட் நவுது பில்லா. என்ன சுருக்கம் சொல்வதாக இருந்தால் அல்லாவை ஈமான் கொள்ளும் பொழுது எல்லாம் அல்லாவை கொண்டு நடக்கும் என்று நம்புவோம். படைப்பினங்கள் மீது தவக்குள் வந்துவிட்டால் நிம்மதியை அல்லாஹ் எடுத்து விடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான் வைத்து விடுகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன். ஒரு அடிப்படை மூமின் அசிலான மூமின் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டும் பொழுது கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எது வந்தாலும் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவான். இதற்கு மாற்றமாக இருக்கும் பொழுது தலையை உடைத்துக் கொள்வார்கள், என்ன செய்வது ஏது செய்வது என்று. கனவான்களே, இந்த ருபூபியத் இதுதான் ருபூபியத் என்றது. இந்த ருபூபியத்தில் குறிப்பாக நசாராக்கள் இவர்களுக்கு வந்த ஆகப்பெரிய சிக்கல் தான் இன்று முஸ்லிம்கள் மீது இந்த கருத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. சுருக்கமாக சொல்கின்றேன், 1969 ஆம் ஆண்டு சில அறிஞர்கள் என்ற பெயரில் நசாராக்களில் சிலர்கள் ஒன்று கூடினார்கள் ரோம், இத்தாலி ரோமில். 1963 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இவங்களுக்கு வந்த கவலை என்ன தெரியுமா? இவங்களுக்கு வந்த கவலை, உலகத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் என்னது, வளங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய வளங்கள், சுத்தமான தண்ணீர், உணவு, நியூட்ரிஷன், ஆக்சிஜன், இது போன்ற காற்று, இந்த என்வாயன்மெண்ட், இது அனைத்து ரிசோர்சஸ்களும் இப்ப சரியா நடந்து கொண்டு போகுது. ஆனா 2050 ஆம் ஆண்டு இது எல்லாம் போதாம போயிடும். எங்க கை வைக்கிறாங்க? ருபூபியத்தில். 2050 ஆம் ஆண்டு இது போதாம போயிடும். இப்ப என்ன செய்யறன்னு சொல்லி அமெரிக்காவின் தலைமை கீழ் ஐக்கிய நாட்டு சபையில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடந்துச்சு. கனவான்களே, அவர்கள் ஒரு வினோதமான கருத்தை சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, 1800 ஆம் ஆண்டு, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், சம்பூர்ண ஆதாரத்துடன் பேசுகின்றேன். 1800 ஆம் ஆண்டு உலகத்தில் இருந்த சனத்தொகை 100 கோடி. 1930 ஆம் ஆண்டு, பிட்வீன் 130 இயர்ஸ், உலகத்தில் இருந்த சனத்தொகை 200 கோடி. 1960 ஆம் ஆண்டு உலகத்தில் இருந்த சனத்தொகை 300 கோடி. இப்ப நாங்கள் சொல்றோம் அல்லாஹ் ரிஸ்க் அளக்கக்கூடியவன் என்று. இவர்கள் மெட்டீரியலிசம் பொருளை பார்த்தாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, 130 வருஷத்துல 100 கோடி மக்கள் கூடிட்டாங்க. எந்த அளவுக்கு இவர்கள் ஒரு கணிப்பீடு செய்தார்கள், இது போற போக்குல 1960 சொல்றாங்க, கடைசி 50 வருஷத்துல மட்டும் உலகத்தில் 100 கோடி மக்கள் கூடிட்டாங்க. இது இப்படியே போனால், இது இப்படியே போனால் இவங்க சொல்றாங்க 74 உலகத்தில் 400 கோடி மக்கள், 87 500 கோடி மக்கள், 99 600 கோடி மக்கள், 2011 700 கோடி மக்கள், 2045 900 கோடி மக்கள். இவங்க கணிப்பீடு சென்சஸ் பிற இல்ல, 60 சொன்னாங்க, 2011 700 கோடி மக்கள் என்று, உண்மைதான். ஆனால் இவங்க அடுத்த விஷயத்தில் வச்ச கவலை என்ன தெரியுமா? இவங்க அடுத்த வச்ச கவலை, அதாவது இப்படியே போனால் 2050 ஆம் ஆண்டு ஆகும் பொழுது, எப்ப 2050 ஆம் ஆண்டு ஆகும் பொழுது, நீங்க உலகத்தில் எந்த நாட்டில் முஸ்லீம்களின் சனத்தொகை அதிகம் என்று கூறுவார்களோ அவர்கள் எல்லாம் காட்டுவது 2045 2050. இந்த 2045 2050 யாரு சொன்னது? 1963 UNO-ல உள்ள World Health Organization, Food and Agriculture Organization, FAO, இந்த ரெண்டு யஹூதியும் நசரானியும் சேர்ந்து சொன்னதுதான் முழு உலகத்திலும் இஷ்யூ ஆகி கொண்டிருக்கிறது. இவர்கள் சொன்னார்கள் எப்படி தெரியுமா? The world population of humans is increased from 2 billion to 7.5 billion. சொல்லி போட்டு சொல்றாங்க. நான் சுருக்கமாக சொல்கின்றேன், 63 ஆம் ஆண்டு ஐக்கிய நாட்டு சபையோட முடிவு என்ன தெரியுமா? வித்தியாசமான முடிவு, புத்திஜீவிகளின் முடிவு, படித்தவங்க உலகத்தை வச்சு சென்ன முடிவு. The planet can support 2 billion humans comfortably. இந்த உலகம், உலகத்தில் இருக்கிற ரிசோர்சஸ், கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், ஃபுட், இது போன்ற அனைத்துமே 200 கோடி மக்களுக்கு தான் போதும். இப்ப நாங்க 600 கோடி மக்கள் இருக்கிறோம். 2045 900 கோடி மக்கள் ஆகினால் 16% மக்களுக்கு தண்ணி இல்லாம போமா, 28% மக்களுக்கு சாப்பாடு இல்லாம போமா, ஆயிரக்கணக்கான மக்கள் சுகாதார நோய்கள் ஏற்பட்டு சாவார்கள், இப்படி பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டுட்டு அல்லாத வேலையை கையில் எடுக்க பார்த்தாங்க. உலகத்துக்கு 184 பில்லியன் இயர்ஸ், இந்த உலகத்துக்கு 184 பில்லியன் வருடங்கள் பூமிக்கு. இவ்வளவு காலமா ஜுராசிக் பார்க், ஜுராசிக், டெராசிக், ரியாசிக் எல்லா டிராகன்களுக்கும் டைனோசருக்கும் சாப்பாடு போட்ட அல்லாஹ் இந்த பிலாக்கோட்டா சைட்ல இருக்கிற மனுஷனுக்கு சாப்பாடு போட்டது பெரிய வேலையா? சாப்பாடு போட்டது பெரிய வேலையா? கோடான கோடி உயிரினங்களுக்கு ரிஸ்க் அளக்கிற அல்லாஹ் இந்த மனுஷனுக்கு சாப்பாடு போட்டது பெரிய வேலையா? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, 63 எடுத்த முடிவு 2045 2050 நல்லா யாதி வைக்க, எந்த மீடியா முஸ்லீம் பாப்புலேஷனை பேசினாலும் இதுதான் பேசும். 2045 முஸ்லீம் கூடும், 2050 முஸ்லீம் கூடும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, 2045 இதெல்லாம் நடக்கும், அப்ப இதுக்கு நாங்க தற்பாதுகாப்பு ஒன்று செய்யணும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, தற்பாதுகாப்புக்கு அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தற்பாதுகாப்புக்கு அவங்க செஞ்ச வேலை, சில நேரம் உலமாக்கள் நாங்க செல்ற நேரம் டவுட்ஸ் வரும், அசுரத்தை செல்ற கிராஜுவேட் ஒன்று இல்லை. பிகாஸ் இஃப் எனி டவுட் உங்களுக்கு இருந்தா தாராளமா கண்டாக்ட் பண்ணுங்க, சம்பூர்ண டீடைல்ஸ் தாரேன். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இவங்க எடுத்த முடிவு என்ன தெரியுமா, 2045 மக்கள் 9 100 கோடி மாறாம இருந்தால் எங்களுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம், டி பாப்புலேஷன், மக்கள் ஜனத்தொகையை குறைக்க வேண்டும். ஐக்கிய நாட்டு சபையிட முடிவு 63 இதே முடிவு எஜெண்டா 21 என்ற பெயர்ல 1992 ஐக்கிய நாட்டு சபை உத்தியபூர்வமாக 300 பக்கத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டார்கள், எஜெண்டா 21. அதிலையும் இது போடப்பட்டிருக்கின்றது. கனவான்களே, எந்த அளவுக்கு அல்லாட சவக்குள் அவங்கள காஃபீர் பிரச்சனை இல்லை, இவங்களோட உள்ள மாறிச்சுன்னு சொன்னால், சமீபத்தில் டாக்டர் எரிக் பியாங்கா யாரு தெரியுமா, டெக்சாஸ்ல உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில ஆக பெரிய பயாலஜிஸ்ட், ஐக்கிய நாட்டு சபையில முக்கிய இடம் வகிக்கிறாரு. கனவான்களே, எந்த அளவுக்கு இவங்க சொல்லிட்டாங்க, உலகத்துக்கு தேவை 250 கோடி மக்கள், இப்பயே 650 கோடி மக்கள் ஆகிட்டு இதை குறைக்கணும். எப்படி குறைக்கிற மனுஷன், எப்படி அப்பா குறைக்கிற, எந்த அளவுக்கு பேசுகின்றார்கள் சொன்னால், ஹியூமன்ஸ் ஆர் வைரஸ் தட் ஷுட் பி வைப் அவுட் ஃப்ரம் த மதர்லேண்ட். மனிதர்கள் வைரஸ்களா, மனிதர்கள் வைரஸ்கள், இந்த மனிதர்களை பூமி தாயை, மதர் எங்கட பூமி தாயை பாதுகாக்கணும் என்றால் இந்த பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வைரஸ்களை அழிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு சபையில் பேசினார். மீனிங் விளங்குதா? என்ன உலகத்தில் பொப்பியில ஆட்களை கொல்லணும், எதை, ஆடு மாடு ஒட்டகத்தை செல்லல, எனவே மொகலையா செல்ற வைரசம், அவங்க அழிக்கணுமா, உலக மக்கள் குறையணுமா, இதற்காக வேண்டிய திட்டம் வேண்டும் என்று சொன்னார்கள். 63 சொல்லிட்டு சும்மா விடல, 63 சொல்லிட்டு சும்மா விடல. கனவான்களை, நிறைய படிச்சவங்க இருக்கிறீங்க, டாக்டர்ஸ் இருக்கிறீங்க, லாயர்ஸ் இருக்கிறீங்க, நீங்களும் தேடுங்க, நாங்க தேடுறத சொல்றோம். எந்த அளவுக்கு சொன்னால், இந்த திட்டம் 1949 ஆரம்பமா இருக்கு. எந்த அளவுக்கு சொன்னார்கள் சொன்னால், கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், வல்லதி நஃப்ஸி பியதி, எனது உயிர் எவன் வசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா தஸ்அபு துன்யா ஹத்தா யாதி அலன் நாஸ் யௌமுன் லா யத்ரில் காத்திலு ஃபீம கத்ல வலல் மக்தூலு ஃபீம குதில. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எப்படி உலகத்தில் கொலை விழும் என்று சொன்னால், கொலை செஞ்சவனுக்கும் தெரியாது நான் ஏன் கொலை செய்தேன், செத்தவனுக்கும் தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்று சொன்னார்கள். சஹீஹுல் முஸ்லிம் வரக்கூடியது மறுமை நாளின் அடையாளம். கனவான்களே, இந்த ஹதீஸ் இந்த ஹயாத் ஆகி கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஆக பெரிய மக்கள் செத்தது என்றால் உலக மகா யுத்தங்கள் என்றுவோம். ஆனா இன்றைக்கு சர்வதேசம் ஏற்றிக்கொண்ட ஒரு உண்மைதான், 1945 இருந்து 2000 ஆண்டு வரைக்கும் 55 வருஷத்துக்கு பிறகு, அதாவது உலக யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு, செகண்ட் வேர்ல்ட் போர் முடிஞ்ச பிறகு உலகத்துல சின்ன சின்ன நாட்டில யுத்தம் நடக்குது, சின்ன சின்ன நாட்டில யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துல இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 4,09,68,000 பேர். உலக யுத்தத்தில் இல்ல, 2002 உலக யுத்தத்தில் பொறவுல இருந்து 2000 ஆண்டு இவ்வளவு பேர், 4,09,98,000 பேர் எப்படி செத்தாங்கன்னு கேட்டா, பேக்ரவுண்ட்ல அமெரிக்கா இருக்கும், பேக்ரவுண்ட்ல இங்கிலாந்து இருக்கும், பேக்ரவுண்ட்ல ஜெர்மன் இருக்கும், பேக்ரவுண்ட்ல இஸ்ரேல் இருக்கும். இவர் டார்கெட் என்ன? உலகத்தின் மக்கள் தொகை குறைக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, எந்த அளவுக்கு எய்ட்ஸ் நோய் உலகத்துல இன்னும் டாக்டர்ஸ் மாருக்கு தெரியும், எய்ட்ஸ் நோய் உண்டாகியதா உண்டாக்கப்பட்டதா? எய்ட்ஸ் நோய் உண்டாகியதா உண்டாக்கப்பட்டதா? நிறைய டாக்டர்ஸ் மார் சொல்றாங்க அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த எய்ட்ஸ் நோயால 2000 ஆண்டு வரைக்கும் சொல்லது 38 மில்லியன் மக்கள் எய்ட்ஸ் நோயில் இருக்கிறாங்க. 1.8 மில்லியன் மக்கள் இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்கள். லேசியா எங்களுக்கு சேர்ந்த உதாரணம் என்று நான் சொல்லி காட்டுகின்றேன். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, எங்கட வீட்டுல ஒரு கரண்ட் வயர் தொங்குது, கரண்ட் வந்து கொண்டிருக்குது. இப்ப வார போறோம் எல்லாம் செல்ற, கரண்ட் வயர் தொங்குது பிடிக்காத, கரண்ட் வயர் தொங்குது பிடிக்காத. இது புத்திசாலித்தனமா? அந்த கரண்ட் வயரை தூக்கி வீசுறது புத்திசாலித்தனமா? வேற எங்க சார் வைக்கிறது புத்திசாலித்தனமா? புத்தி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? கரண்ட் வயர் பிஞ்சி தொங்குற நேரம் கரண்ட் வயர் தொங்குது பிடிக்காதேன்னுவாங்க, பின்னால் அந்த கரண்ட் வயரை இந்த இடத்துல மாட்டிடுவாங்க. இதுதானே புத்தி? அறிவு இதுதானே? நியாயமும் இதுதானே? ரைட். ரோட்ல போறோம், சொல்றாங்க அங்கே மழை நேரத்தில் போக, நான் கமன் சிச்சுவேஷன் வச்சு உதாரணம் காட்டுறேன். இப்ப மழை பெய்யுது, இப்ப மழை பெய்யுது, ரோட்ல ஒரு குழி, ஒருத்தர் சொல்றாரு ரோட்ல குழி இருக்கு போகாத, ரோட்ல குழி இருக்குது போகாத. எல்லா நாளும் இதே சொல்லி கொண்டிருந்தா அவர் புத்திசாலி இல்ல. என்ன செய்யணும்? யாராவது ஒருத்தர் அந்த குழியை மூடணும். இதுதானே முறை. கண்ணியத்துக்குரிய கனவான்களை நாங்க பகிரங்கமா கேட்கிறோம். இன்றைக்கு முழு உலகத்திலேயும் டாக்கிங் அபவுட் டுபேக்கோ, பொய்லைய பத்தி முழு உலகமும் பேசுது. சிகரெட்டுக்கு எதிரான தினம், சிகரெட்டுக்கு எதிரான தினம், சிகரெட்டுக்கு எதிரான போராட்டம், சிகரெட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடக்குதா இல்லையா? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, எந்த அளவுக்கு சொன்னால் இந்த சிகரெட்டால வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு வருஷத்துக்கு 5 மில்லியன் பேர், எத்தனை பேர்? 5 மில்லியன் பேர் சாவுறாங்களாம். 2030 ஆகும் பொழுது ஒரு வருஷத்துக்கு 8 மில்லியன் பேர் சாவுவாங்களாம். அப்ப 5 மில்லியன் பேர் ஒரு வருஷத்துக்கு சாவுறேண்டா, புத்திஜீவி எல்லாம் என்ன செய்யணும்? சிகரெட்டை தானே நிப்பாட்டணும். ஐக்கிய நாட்டு சபையில சதாமன் நிப்பட்டேலும் என்றால், ஒசாமாவா நிப்பட்டேலும் என்றால், ஆப்கான நிப்பட்டேலும் என்றால், தான்சானியாக்கு போகும் என்றா, நமீபியாக்கு போயிலும் என்றா, செச்சினியாக்கு போயிலும் என்றா, சாதாரண பேப்பர் குச்சி. உலக நாடுகளுக்கு, வல்லரசு நாடுகளுக்கு, யூத நசாராக்களுக்கு ஏன் இவளுக்கு சிகரெட்டை நிப்பட்டேலாது? சிகரெட் நீங்க செய்யுங்க, நாங்க எதிர்ப்பு காட்டுறோம், நீங்க செய்யுங்க. விலங்குதா இல்லையா? ஆளை கொல்லுறதுக்கு ட்ரக் வச்சிருக்கிறேன். குடிக்கிற காக்கா மாறும் யோசிச்சுக்கோங்க. ஹாலா தென்னாண்டு கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இப்படி மக்களை கொல்வதற்காக பல திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி எக்கச்சக்கமான திட்டங்கள் என்ன செய்யப்படுகின்றது? நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. யூதர்களின் நசாராக்களின் திட்டத்தின் கீழ் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் ஷார்ட்டா சொன்னா அழிஞ்சு கொண்டுதான் இருக்குது. இப்ப நாங்க கேட்கிற கேள்வி இதுதான், இவங்க உலகத்தின் மக்கள் தொகையை குறைப்பதற்காக யுத்தத்தின் மூலம், நோயின் மூலம், இது போன்ற டுபேக்கோ போன்றவைகள், அதே போல ட்ரக்ஸ், இது நிறைய சாமான் இஷ்யூ பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது எல்லாத்திலும் சாதிக்கலாத இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா, இவர்கள் எடுத்தது ஃபைனல் வெபன் இஸ் தி பர்த் கண்ட்ரோல். கடைசியா தூக்கின ஆயுதம் தான் புள்ள பெருறத்தை குறைச்சிக்கோங்க. ஏன் 2045 சின்ன இல்லாம போகும். அது சொல்லிட்டு நீங்க 2015 என்ன செஞ்சுக்கோங்க, கல்யாணம் முடிச்சுக்கொள்ள. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, முதல் முதலாக எடுத்தார்கள் சைனாவை, முதல் முதலாக எடுத்தார்கள் சைனாவை. எந்த அளவுக்கு சொன்னால் சைனா கவர்மெண்ட் சொல்லுகின்றது, சைனா கவர்மெண்ட் சொல்லுகின்றது. எந்த அளவுக்கு சொன்னால் ஆண்டு சைனா சைனாவுடைய பிள்ளை பேரு வீதம், கருத்தரிப்பு வீதம், ஒரு பொம்புல 6 பிள்ளை சராசரி 6%. ஆனா இன்றைக்கு சைனால 1.6 இறங்கிருச்சு. சைனா சொல்லுறாங்க 1969 2000 வரைக்கும் நாங்க சைனா மக்களுக்கு சொல்லி கொடுத்த வற்புறுத்தல், சொல்லி கொடுத்த ஐடியாக்களின் படிக்கு சைனாவில் பிறக்க வேண்டிய பிள்ளைகளில் 4 கோடி பிள்ளைகள் பிறக்காமல் தவிர்த்து விட்டோம். 4 கோடி பிள்ளைகள் பிறக்காமல் நிப்பாட்டி கொண்டோம். எந்த அளவுக்கு சொன்னால் உலக நாடுகளில் ஒவ்வொரு வருடத்துக்கும் 40 லட்சம் அபோர்ஷன், 40 லட்சம் புள்ள கரைக்கப்படுதாம். ஏன் 40 லட்சம் புள்ள எப்படி கரைக்கப்படுது? மக்களுக்கு போடப்பட்ட இஷ்யூ, புள்ள குட்டிகள் பெற்றுக் கொள்ள வானோம். சைனா அந்த ட்ரப்ல மாட்டினாங்க. இப்ப சைனால போராடுறாங்க, ஒன் சைல்டு பாலிசி என்ற பெயர்ல சைனால மாட்டினாங்க, இப்ப போராடி கொண்டிருக்கிறாங்க. கனவான்களை எந்த அளவுக்கு இவ்வளவு காலமாக முழு உலக நாடுகளும் அரபு நாடு உட்பட இந்த கவுத்தை புழுங்கிட்டு நாடு ஒவ்வொரு நாடும் அரசாங்கத்துடன் சேர்ந்து புள்ள பொருற பெர்சன்டேஜ குறைச்சாங்க. ஒவ்வொரு நாடும் முழு உலக 168 நாடு லிஸ்டே வச்சிருக்கிறேன். ஆனால் சில நாடுகளை தவிர, கியூபா, சைப்ரஸ், மங்கோலியா, தாய்லாந்து போன்ற நாடுகளை தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் புள்ள பெறுற பெர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு. ஆனா ஒரு வித்தியாசம், இப்ப இவங்க சந்தோஷப்படுறாங்க, உலகத்துல மனுஷன் பிறக்கிறத நிப்பாட்டிட்டோம், மனுஷன் பிறக்கிறத நிப்பாட்டிட்டோம். எனவே 2045 ஆள் குறைவாயிருக்கும். அப்ப ஏன் உலகத்தில் இந்த பிரச்சாரம்? இந்த யூதர்களும் நசாராக்களுக்கும் த ஷாக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா? மைனாரிட்டி முஸ்லீம் வாழக்கூடிய நாடு, மைனாரிட்டி சிறுபான்மை முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாட்டில் மட்டும் விஷயம் தலைகீழா போகுது, விஷயம் தலைக்கீழா போகுது. கனவான்களை எந்த அளவுக்கு சொன்னால் பிரான்ஸ்ல அவங்க 2 வீதம், முஸ்லீம்கள் 8.1%. அதே பிரான்ஸ்ல மைனாரிட்டி, யூகேல மைனாரிட்டி, யூகேல அவர்கள் 1.9%, முஸ்லீம்கள் 2.8%. ஹாலாந்துல 2028 50% முஸ்லீம்கள், பெல்ஜியம்ல 25% முஸ்லீம்கள், கனடால 1970 முஸ்லீம்கள் 1 லட்சம் பேர், 2008 9 லட்சம் பேர். இவங்க பாக்குறாங்க பெரிய பெரிய அரபு நாடு எல்லாத்தையும் ஏமாத்திட்டோம், கவுத்த புழுகி புழுக வச்சிட்டோம். இந்த மைனாரிட்டி முஸ்லீம் சிறுபான்மையாக வாழக்கூடிய ஐரோப்பியாவில் இருந்து ஆப்பிரிக்கா சவுத் ஏசியா வரைக்கும் வாழக்கூடிய நாட்டில் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபர்டிலைசிங், புள்ள பெற கற்பம் தரிக்கக்கூடிய பெர்சன்டேஜ் கூட. இப்ப 3 திட்டங்களை முன் வச்சிருக்கிறாங்க. 1, இந்த சிறுபான்மை முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாட்டில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தா இவங்க ஒரு எடிட்டிங் கொடுப்பாங்க. என்னது? உங்களோட பிரச்சனையோட சேர்த்து இதே செல்லுங்க. மியான்மர்ல காணி பிரச்சனை, பூமி பிரச்சனை, உட்டானாங்க கொண்டு அதோட சேர்த்து மியான்மர் முஸ்லீம்கள் புள்ள கூட பெறாங்க சொல்லுங்க. ஆப்பிரிக்கால சின்ன இல்லாத பிரச்சனை, உகண்டால சின்ன இல்லாத பிரச்சனை, உட்டான் எக்ஸ்ட்ரா உண்டு புள்ள கூட சொல்லுங்க. பங்களாதேஷ்ல வறுமை பிரச்சனை, இவங்க என்ன சொல்றாங்க? புள்ள கூடுறதாலதான் வறுமை சொல்லுங்க. சரி, பங்களாதேஷ் முஸ்லீம் நாடு, இந்தியால மைனாரிட்டி, அங்க வேலை இல்லாத பிரச்சனை போடுறான் முஸ்லீம்களுடைய பெர்சன்டேஜ் கூட, அதுதான் புள்ள கூட, அதுதான் பிரச்சனை. எல்லா நாட்டில முஸ்லீம்கள் மைனாரிட்டியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்க தேடி பாருங்க, அதுல ஒன்று புள்ளேல் கூட. அப்படி ஒரு நாட்டில் பிரச்சனை வந்தா இன்னும் தேடி வாருங்க. அதுக்கு பேக்ரவுண்ட்ல நோவே, அதுக்கு பேக்ரவுண்ட்ல பெல்ஜியம், அதற்கு பேக்ரவுண்ட்ல ஜெர்மன், அதற்கு பேக்ரவுண்ட்ல யூகே, அதற்கு பேக்ரவுண்ட்ல அமெரிக்கா. இந்த நாடுகள் கட்டாயம் இருக்கும். உலகத்தில் எந்த நாடு என்றாலும் எடுத்து பாருங்க. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இப்ப இரண்டாவது விஷயம் இதுதான். இன்று உலகத்தில் முஸ்லீம்களோட பாப்புலேஷன் கூடண்டு சிறுபான்மை நாட்டில் பேசுறது காரணம் டெரரிசமோ வயலன்ஸோ எதுவுமே இல்லை. இவங்க சொல்றாங்க 2045 ஓவர் பாப்புலேஷன் வராம சாப்பிட இல்லாம போகும்னு பயப்படுறாங்க. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அதுல அவர்கள் செய்த இரண்டாவது திட்டம் தான் இந்த சப்ஜெக்ட. நேரத்தோட இன்ட்ரெஸ்டா கேட்டீங்க, சம்டைம் இதை சேர்ந்த நேரம் கொஞ்சம் எலர்ஜிக் ஆயிக்கும், சாரி சொல்லித்தான் ஆகணும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நாங்க ஒரு பிரியாணி சாப்பிடுறோம், நல்லா இருக்குது, எனக்கு கத்திரிக்காய் புடிப்படல என்றதுக்காக வேண்டி களியால கத்திரிக்காய் போடாமல போட்டுத்தான் ஆகுவாங்க. இஷ்டமெண்டா தின்ன வேண்டிய, இல்லாட்டி விட வேண்டிய சிங்களங்கேனா சொப்பிய ஹரினா தாக. கணியத்துக்குரிய கணவான்களே, அவங்களோட இரண்டாவது சொல்யூஷன் தெரியுமா? முஸ்லீம்கள் மக்களிடத்தில் பிள்ளை பெறாமல் இருக்க வேண்டும் என்றால் ரெண்டு விஷயத்தை முடிக்க வச்சிருக்கிறாங்க. ஒன்று, படிக்காதவன் தான் கூட புள்ள பெற்றுக்கொள்ற. ரெண்டு, கொஞ்சம் அந்த இந்த விஷயத்துல கூட உள்ளவங்க தான் கூட புள்ள பெற்றுக்கொள்றோம். இன்னைக்கு எங்கள்கிட்ட மீக்கா இல்லையா? இதுக்கு பயந்தே படிக்காதவன் தான் கூட புள்ள பெற்றுக்கொள்றன்னு சென்ன சரி என்ன தெரியுமா, அவர் யூரோப்ல பயந்துட்டாங்க. நாங்க இந்த காலத்துல மடையர்களா, இதுக்கு பயந்து புள்ள பெற்றுக்கொள்ளாம விட்டாங்க. ஐரோப்பா ஓடுவோம். இன்றைக்கு ஸ்ரீலங்கால உள்ள கிராஜுவேட் மாட்ட ஹாலாத்த நான் யோசிக்க, ஒரு ஸ்கூல் எடுத்தா 700 புள்ளைகள், 700 புள்ளைகளை பார்த்தா கரத்தை ஓட்டவருக்கு, வீல் ஓட்டவருக்கு, பேமெண்ட் வியாபாரிக்கு, பொட்டி கடைக்காரருக்கு 5ஆம் கிளாஸ்ல ஒரு புள்ள, 3ஆம் கிளாஸ்ல ஒரு புள்ள, 1ஆம் கிளாஸ்ல ஒரு புள்ள, பிரின்சிபலுக்கு, டாக்டருக்கு, லோயருக்கு 10ஆம் கிளாஸ்ல ஒரு புள்ள, 2ஆம் கிளாஸ்ல ஒரு புள்ள. நடக்குதா இல்லையா? நாங்க என்ன ஆகிருக்கோம்? எங்களுக்கு வெச்ச ட்ரப்ல நாங்க மாட்டிக்கொண்டோம். இன்னைக்கு கொமனா யாராவது அதிகம் புள்ள உண்டாவிட்டா மூத்தவங்க ஏசுவாங்க, அது அவன் தான் மூளை இல்ல, உனக்குமா புத்தி இல்ல, நீ படிச்சவன் தானே, நீ சரி யோசிக்கப்படாதா? பாரு, ஒரு புள்ள இப்பதான் மொண்டசூரி போகுது, இன்னொன்று இப்ப தேவையா? ஆம்புலன்ஸ் மடத்தனமா இருந்தாலும் நீங்க யோசிக்கணும் இல்லையா? என்னால மோட வேலையா செய்யறாங்க. ஒருத்தர் இன்றைக்கு சமுதாயத்துல யாராவது ஒருத்தர் ஒரு 5 புள்ளையோட போங்களே பாக்க, இப்ப செல்லது அதிரத்துக்கு 7-8 புள்ளையோ தெரியாது, இன்ஷால்லா வரும். இப்பக்கு வந்ததே கண்ணியத்துக்குரிய கனவான்களே அப்படி நினைக்கிற, அதனால ஆன்சர் நான் சொல்றேன். பஜார்ல நீங்க ஒரு 5 புள்ளையோட போங்களே, படிச்ச புத்திஜீவிகள் ஒரு ஜாதியா பாக்குற பாரு, கூட்டமா போறத பெரிய படிச்சாரு, இது தானே நீ அந்த ஜாதி மேசுற, அந்த ஜாதி மேசுற. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நாங்க தலைய கழுவப்பட்டுட்டோம், எங்கட உள்ளத்துல ஆழமா இறங்கிட்டு படிக்காதவனுக்கு தான் புள்ள கூட, படிச்சவர் என்றா அவர் கல்யாணம் முடிச்சு 15 வருஷத்துக்கு 3 புள்ள இருக்கும். நாங்க சும்மா கேட்கிற, அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்காதவரா? எழுத ரீடிங் ரைட்டிங் தான் இயலாது. இன்றைக்கு நாசால இருந்து உலகத்தில் எங்கெங்கெல்லாம் லேபுகள் இருக்கிறதோ அனைத்திலும் ரிசர்ச்சுக்கு உட்படுத்தப்பட்ட மனிதர் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்க்கு 3 புள்ள, காசிம் அப்துல்லாஹி வஹுவத் தாயிபுன் வதாஹிரும் பிஸைனிதா யுலக்கபுன் ஹதாஹு இப்ராஹிமு மின் சூரியா கவிதையில எழுதி வச்சிருக்கிறாங்க. ஃபாத்திமத்து ஸஹ்ரா வப்னஹும அலி ஃபஸைனபுன் வபஅதுஹா ருக்கையா வ உம்மு குல்சூம் மின் ஸக்கத்ர அலியா. ஆம்புல பொம்பளப்புள்ள ஃபாத்திமா, ஸைனப், உம்மு குல்சூம், ரசூலுல்லாஹ்க்கு 7 புள்ளைகள். அப்ப அவங்களுக்கு யோசனை இல்ல, எங்களுக்கு நிறைய புத்தி, அவங்களுக்கு புத்தி இல்லையா? நாஊது பில்லாஹ் மின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விளக்கம் இல்லையா? நாஊது பில்லாஹ். ஒரே மனைவிக்கு 7 புள்ள, அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஆம்புல புள்ள வாரிசு இல்லாட்டியும் 3 புள்ள கொடுத்து மௌத்தாக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வருஷம் யா அல்லாஹ் எனக்கு புள்ள பாக்கியத்தை கேட்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புள்ள பாக்கியத்தை கேட்டத குர்ஆன் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த எண்ணம் ஐரோப்பியர்களை மாத்திரமல்ல எங்கட புத்திஜீவிகளும் இந்த ட்ரப்ல மாட்டிட்டாங்க. புல்ல கூட நாங்க நினைச்சிக்கிறேன். யாரு உமா அந்த இஸ்லாத்துக்கு வந்தால் இந்த பள்ளி தோட்டத்துல இருக்கிறாரு, அந்த கரத்தை தள்ளுறாரு, ஓ அரை ஆறேழு புள்ள கொஞ்சம் விட்டா யாரு அந்த மௌலவி, ஓ அவங்களுக்கு ஒரு ஆறேழு புள்ள தான் இருக்கிற. ஏ உலமாக்களும் படிக்காதவங்களும், நீங்க உலமாக்களை படிக்காத சில பேர் விளங்குற, அதாவது இந்த லிஸ்ட்ல போட்ட சிறிய ஆட்களுக்கு பயம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட கேட்ட ரெண்டு ரிக்வஸ்ட், ஒன்று ஷஃபாஅத்து, கியாமத்து நாள்ல நீங்க எங்களுக்கா வேண்டி இந்த ஷஃபா எனக்கா வேண்டி நீங்க துவா செய்யுங்க என்றாங்க. நாங்க பாங்கு துவால உதறமா இல்லையா, பபாசு மக்காமன் மஹமூதன் அல்லதி வாத்தா. ரெண்டாவது கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது என்ன தெரியுமா, எங்கள்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா, கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க அதிகம் புள்ள பெறக்கூடியவங்களை பொம்புளையில முடிங்க, அதிகமா புள்ள பெற்றுக் கொள்ளுங்க, நான் கியாமத்து நாளில் அதிகமான சந்ததியை உடையவனாக இருப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்றார்கள். இன்றைக்கு நாங்க கல்யாணம் பேசக்கொள்ள பாக்குற எப்படி, நானும் அப்படித்தான் புத்திஜீவி, நான் பெரிய பதவியில் இருக்கிறேன், எனக்கு மூணு புள்ள, ஏண்ட மவனுக்கு வாரதும் எப்படி வரணும், சின்ன குடும்பம் ஆயிக்கணும், பொன் நல்ல மாப்பு மாப்புல நல்ல பொடிய நாம் குடும்பத்தில் எத்தனை ஆறு நானா மாறுமா, உம்மோ ஆறு நானாண்டு வாணும், பெரிய குடும்பம் சரி வரல, எங்களை சின்ன குடும்பம் வேணும், பொட்டி கடை மாதிரி சின்ன குடும்பம், உமா பாப்பாவும் ஒரே ஒரு புள்ளதான், நல்ல ஃபேமிலி, ஒரே புள்ளதுக்கு நல்ல ஃபேமிலி, அப்ப கல்யாணத்தை பேசுங்க. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரைட், பொம்பளை கொடுத்த குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா, கண்மணி சல்லல்லாஹு சொன்னார்கள், துன்கவு நிசாவுலி அர்பைன் லிமாலியா வ ஜமாலியா வ ஹஸபிஹா வ தீனிஹா. பொம்பளை நாலு காரணத்தை பார்த்து கல்யாணம் முடிங்க. கல்யாணம் முடிக்கப்படுகின்றது, ஒன்று பணத்துக்காக, அந்த அழகுக்காக, ஒன்று வம்சத்துக்காக, ஒன்று அவளுடைய தீனுக்காக. தீனை முதலில் தேர்ந்தெடுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொன் பார்க்கிற குவாலிஃபிகேஷன்ல ஆக முக்கியமானது ஒன்று, அவ புள்ள பெறக்கூடிய வம்சத்தில் உள்ளவா இருக்கணும். இன்னொரு சொன்னார்கள், தஸவ்வஜுல் வதூதல் வலூத, நீங்க கல்யாணம் முடிச்சு பொன் பார்க்கிற நேரம் நல்ல புள்ள பெறக்கூடிய சந்ததியை பார்த்து பெற்றுக்கோ முடிச்சுக்கோங்க. இந்த ஹதீஸுக்கு இஸ்திம்பா தெரிவிக்கின்றார்கள், இறக்கப்பாடு யாருக்கு கூட என்றால், இறக்கப்பாடு கூட உள்ளவன் அவனுடைய சந்ததிகள் கூடும், பிள்ளைகள் அதிகரிக்கும், புள்ள எவ்வளவு கூடுமோ அந்த அளவுக்கு மாப்பிள பொண்டாட்டிக்கு இடையில புரிஞ்சுணர்வும் மாப்பிள பொண்டாட்டிக்கு இடையில அன்பும் வரும் என்று முஹத்தீஸீன்கள் விளக்கம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறக்கமுள்ள புள்ள பெறக்கூடிய மனைவி பிள்ளை பெண்களை முடித்துக் கொள்ளுங்கள். நாங்க சொல்றோம், அப்படி இருந்தா நீங்க பொண்டாட்டி செய்யற அநியாயம் பாரு, அஞ்சு புள்ள பெற்றிருக்கிறான் எவ்வளவு பெரிய அநியாயம், அவள் பாவம் என்ற, அல்லாஹ்க்கு தெரியாத அவள் பாவம் என்று. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இந்த மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மிஸ் பப்ளிஷிங் இல்லாமக்குங்க. நீங்க புள்ள குட்டி பெறுறது பெறாத இல்ல பிரச்சனை, நாம் சொல்கின்றோம் அப்படி யாரும் செய்தால் நீங்க அதை இல்லாமக்குங்க. இன்றைக்கு நாங்க செய்யல, இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எந்த அளவுக்கு சொன்னால், பிரிட்டிஷ் விக்கிபீடியாவில் அந்த நாட்டில கொடுத்திருக்கின்றார்கள், பிரிட்டிஷில் உள்ள பல மினிஸ்டர்கள் பேசுகின்றார்கள், பிரிட்டிஷில் முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் கூடுது, இஸ்லாமிய நாடாக மாறுமோ தெரியாது. கனடால அதே பேச்சு, பிரான்ஸ்ல அதே பேச்சு, ஜெர்மன்ல அதே பேச்சு. எந்த அளவுக்கு சொன்னால், ஐரோப்பாவில் 2050 பின்னால் இன்ஷா அல்லாஹ் 38% முஸ்லீம்களாக வரும் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதனால தான் கர்னல் கடாஃபி ஒரு வார்த்தை சொன்னாரு, அல்லாஹ் வில் கிராண்ட் விக்டரி ஆஃப் இஸ்லாம் இன் யூரோப் வித்வுட் ஸ்வர்ட், வித்வுட் கன் அண்ட் வித்வுட் வார். அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு ஐரோப்ப நாட்டில் உதவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டான், யுத்தம் இல்ல, கன் இல்ல, போர் இல்ல, எதால, முஸ்லீம்கள் தனது பிள்ளைகளை அதிகமாக பெற்றுக் கொள்கின்றார்கள், இஸ்லாமிய நாடுகளாக மாறுகின்றது என்று கர்னல் கடாஃபி சொல்லி வச்சிருந்தார். இது உண்மை. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நான் ஏன் இதை சொல்கின்றேன் சொன்னால், ஒன்று இந்த நான் ஜும்மாவுடைய சமரியாக சொல்வது இதுதான், எந்த நாட்டிலாவது உலகத்தில் முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் கூட என்று சொல்லப்பட்டால் நாங்க அதை தலைக்கீழ யோசிக்க தேவையில்ல, உண்மைதானே, அஞ்சு புள்ளியோட ரோட்ல போயலுமாண்டு யோசிக்க வானோம், நல்லா விலகிக்கோங்க. இது யூதர்களுடைய நசாராக்களுடைய 1963 அக்டோபர் மாதம் ரோம்ல போடப்பட்ட ப்ரொஜெக்ட், அதுல விட்னஸ் 1992 தி எஜெண்டா 21 என்ற பெயர்ல ஐக்கிய நாட்டின் அங்கீகாரத்துடன் 300 பக்கத்துக்கு அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது. இது கம்ப்ளீட் நல்ல திட்ட தெளிவான விஷயம். ரெண்டாவது விஷயம், எங்கட இஸ்லாமிய சமுதாயத்தை அவர்களோட டார்கெட் என்ன? நாங்க எல்லாம் புள்ள பிறத்தை நிப்பட்டிட்டோம், இவங்க அது மைனாரிட்டி ஆகக்கூடிய நாடுகள்ல வளருது என்ற ஒரு ஏக்கம் தான் மற்ற நாடுகள்ல இந்த இஷ்யூ பண்றதுக்கு காரணம். எனவே கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நான் சமரியாக சாரம்சமாக புல் ஸ்டாப்பாக சொல்றது இதுதான். உங்களுக்கு முடியுமா? உங்களுக்கு ஹலாலான மனைவியா? குறைந்தது 6 பிள்ளைகளையாவது பெற்றுக் கொள்வோம். ரசூலுல்லா 7 புள்ள பெற்றுக் கொண்டாங்க. தாடி வைக்கிறதும் ஜுப்பா போடுறதும் மிஸ்வாக் செய்யறதும் தலப்பா கட்டுறதும் எப்படி சுண்ணத்தோ இதே போல உங்களுக்கு 7 நாளுக்குள்ள கல்யாணத்தை முடிங்க அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க இறக்கம் உள்ள அதிகம் பிள்ளை உள்ள பெண்களை முடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இன்னொரு இடத்து சொன்னார்கள், அழகான வெள்ளை பொண்டாட்டியை விட, அழகான வெள்ளை மனைவியை விட கருப்பான அதிகம் பிள்ளை பெறும் பெண் சிறந்தவள் என்ற ஹதீஸ் சஹியான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அழகான பசுந்தான பொண்டாட்டியை விட கருப்பு அசிங்கமான பிள்ளை பெறக்கூடிய பெண் சிறந்தவள் என்று யாரு சொன்னது? நானும் நீங்களும் அல்ல, எல்லாத்தை விட பெரிய புத்திஜீவி கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ஒரு உலகத்துல ஒரு நாட்டுல இப்ப உலகம் போற போக்குல 1912 இருந்து 1945 வரைக்கும் உள்ள மைனாரிட்டி முஸ்லீம்ஸ் வாழக்கூடிய நாட்டில ஒரு முஸ்லீம் குறைந்தது 6 பிள்ளைகளை பெற்றுக் கொண்டால் எப்படி 2050 38% முஸ்லீம்களாக ஐரோப்பா மாறுமோ? இதே போன்று சத்தியமாக சந்தேகம் இல்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த மாற்றத்தை பார்க்கலாம். எனவே நாங்க புள்ள குட்டியா அதிகமா பெற்றுக் கொள்வோம் இல்ல என்று சொன்னால் சொல்லுவார்கள், ஏதோ வைக்கோல தின்னோம் மாட்டிச்சு சின்னத்துக்கு தின்ன கொடுக்காது என்ன மாதிரி. தயவு செஞ்சு அதிகம் புள்ள குட்டி பெறவங்களை கேவலமா பார்க்க வேணாம். புள்ள குட்டி பெற்றவங்க படிச்சில்லாத ஜாதி என்று பார்க்க வேணாம். கீழ் ஜாதி தேர்ட் கிளாஸ்ல லோ காஸ்ட்ல பார்க்க வேணாம். நாங்க யோசிப்போம், நாங்க ஹை காஸ்ட்ல இருந்து நாங்க மாற்றிருக்கிறோம். எனவே அந்த யாராவது அப்படி பிழகிருந்தால் அந்த தர குறைவாக பேசுவதை நாங்கள் விட்டுவிடுவோம். அல்லாஹ் ஹக்கு இந்த இஸ்லாத்தை உலகத்தில் நிலை நீக்க செய்வது நிச்சயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வசலாம்.